துள்ளியோடும் மீன கரிமீனே நின்னே கண்டு உன்னெல்லுகள் கொய்துவா தாமர கண்ணாலே பூமாரனே கண்டுவோ காவி நருகே மணிமஞ்சாடிச்சோ புள்ள நாணம் கொண்டோ ஒன்னே புன்னமாட காயல் செருமையோடொரு துண பரையும்பம் கலிகாரடு கற்கிடகம் ஒரு பெருமழையாய் பெய்யனு தகதி மிதோ அனுராகம் பூக்கணதானே அதுவெல்ல பெய்யனதானே மழகானா நீயும் பாரிவா கதிரோல பக்ஷி நேரமா ங்கரி ஜாத்தங்கரி கண்டம்ரம்ர ஆனம்ர சேரம்ர புலி நிறையடு பர நிற புலியடு பர புலி நிற நிறையடு புலியடு புலறிவெடுக்கும் விரியுமறிய நீலாகாசம் புது மண்ணினு பொன் கணியாய் தளிரில விரியோ நெய்யும் தருநிறங்கள் கரிமேகம் போய் மறைஞ்ச நிறமெல்லாம் வாரி நிறங்கே குருகுந்தே ஓமல் பிராபுகள் கதமூடி காற்றின் தும்பிகள் மேலே மானத்தோப்பில் மேலே மானத்தோப்பில் இனி என்னும் பூரக்காலம் ஆனந்தமாய் சந்தமாய் செந்தளிர் வாசந்தம் தூவல் தொடும் போலொரா சேரும் அருகே புதுகண்ண